सर्वेभ्यः नमस्कारः. विशुद्ध विज्ञान गण स्वरूपं विज्ञान विश्रानन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. யத்ராய சப்ததியில 11வது ஸ்லோகம். உபவீதினம் ஊர்த்வ புண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம். உபவீதினம் ஊர்த்வ புண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகயாசேகரிணம் பதிம் யதீனாம். இந்த ஸ்லோகத்தினாலையும் சுவாமி தேசிகன் எம்பெருமானாருடைய திவ்ய திருமேனிய ஸ்தோத்திரம் பண்றார். உபவீதினம் திருயஜ்னோபவீதம் உடையவரும் ஊர்த்வபுன்றவந்தம் திருமண் காப்பை உடையவரும் த்ரிஜகத் மூன்று லோகத்திலுள்ள ஜனங்களுடைய புண்ணியபலம் புண்ணியபலமானவரும் த்ரிதண்டஹஸ்தம் த்ரிதண்டத்தை திருக்கையில் உடையவரும் சிகையா திருக்குடற்கற்றைகளாலே சேகரினம் அலங்கரிக்கப்பட்டவரும் சரணாகத சமூகத்தை சார்த்தவாகம் ரட்சிப்பவருமான யதீனாம் பதிம் யதிகளுக்குள்ளே நாயகரான ஸ்ரீபாஷ்யகாரரை ஈடே ஸ்துதிக்கிறேன் ஸ்தோத்திரம் செய்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். விவரமான அர்த்தம் இந்த ஸ்லோகத்தினுடையது. இந்த பகவத் பாஷ்யகாரருடைய சம்பிரதாயம் அப்படின்றது தான் தோன்றி சம்பிரதாயம் கிடையாது. எம்பெருமான் தொடங்கி பரம்பரையாக இந்த சம்பிரதாயமானது ஏற்பட்டிருக்கு. ஆகையினால பூர்வாச்சாரியர்களெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கடைசியாக பாஷ்யக்காரர் ஸ்தோத்திரம் பண்ணுறார் சுவாமி தேசிகன். எப்படி பகவத் அனுபவம் பண்ணமோ அதுபோலேயே ஆச்சாரிய அனுபவமும் சிஷ்யாளுக்கு ரொம்ப முக்கியம். இது சுவாமி தேசிகனே சாதிக்கிற ஒரு விஷயம்தான். சிஷ்யகிருத்தியாதிகாரத்தில் ரகசியத்ரயசாரத்தில் சொல்லும்பொழுது ஆச்சாரிய அனுபவம் இருக்கிறதுனாலேயே தத் பரிவாகமாக ஆச்சாரியர்களுடைய திருமேனி சேவையும் நாம் சேர்த்துக்கணும். இது விக்கிரகாலோகன பரகா தஸ்யச்ச ஆக்ஞா பிரதீட்சகான்னு சாதிக்கிறா போல ஆச்சாரியனுடைய திருமேனி சேவையும் ரொம்ப முக்கியம். எப்படின்னா இப்போ நாமோ பரமாச்சாரியால் பெரிய பெரிய மகான்களுடைய சேவை நமக்கு கிடைக்கலன்னால் கூட இப்போ சதாச்சாரியனை கண்ணால் பார்த்து அனுபவிக்கணும். சில பேர் திருநாட்டை அலங்கரிச்சுட்டால் திருநாட்டை அலங்கரித்த பரமாச்சாரியார்களுடைய பரவாசுதேவாதி விக்கிரகங்களை சாஸ்திரங்கள்னால கேட்டு அனுபவிக்கிறோம். அதுபோல எப்படி பரவாசுதேவாதிகளுடைய விக்கிரகத்தை சாஸ்திரங்கள் மூலமாக கேட்டு அனுபவிக்கிறோமோ அதுபோலயே பரமாச்சாரியாளுடைய திருமேனி சன்னிவேசத்தை அவர்களுடைய சிஷ்யர்கள் அவர்களுடைய சிஷ்யர்கள்னு இப்படி சிஷ்ய பிரசிஷ்ய பரம்பரையின் மூலமாக நாமோ கேட்டு அனுபவிக்கக்கூடிய வகையில் சுவாமி தேசிகன் உடையவருடைய திருமேனி லட்சணங்களை அவருடைய சிஷ்யனாக இருக்கக்கூடிய ஆச்சான் அவளுடைய பரம்பரை மூலமாக கேட்டு ஆனந்தித்த நம்ம அப்புள்ளார் திருவாக்குனால கேட்டு உடையவருடைய திருமேனி சம்பந்தத்தை அனுபவிச்சு குதிருஷ்டி யதிகள் மற்ற யதிகள்லாம் அத்வைதிகளாக இருக்கட்டும் பாசுபத்தால் அந்த யதிகளாக இருக்கட்டும் மற்ற யதிகள்லாம் எப்படியெல்லாம் அவளுடைய சரீரத்தை போஷிக்கிறதுக்காகவும் அவளுடைய ரூப யௌவன சாமர்த்தியங்களை காட்டத்துக்காக அவளுடைய சரீர விசிட்ட ஆக்கிருத்திகள் மூலமாக அவ எப்படி வாழ்ந்தாளோ, சம்பிரதாயத்திற்கு விரோதமாக, வேதத்திற்கு விரோதமாக, அதையெல்லாம் தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்காகவே சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால எதிராஜருடைய திருமேனி அழக நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அதுவும் எப்படின்னால், மற்றவாளுக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் தன்னுடைய ஆச்சாரியனா இருக்கக்கூடிய மற்றவாள் எப்படி வேதத்துக்கு விரோதமாக வாழ்ந்துருந்தாலோ, அது அப்படி நம்முடைய ஆச்சாரியன் வாழல, நம்முடைய ஆச்சாரியன் நம்முடைய சம்பிரதாயத்திற்கே ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்காகத்தான் வாழ்ந்தார் அப்படின்றத சிஷ்யாக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகவே இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் எம்பெருமானாருடைய திருமேனி அனுபவிக்கிறார். அதுவும் எப்படின்னா, ஆக்ஞா பிரதீட்சகத்துவம்னு சொல்லுவார். அவர் ஆக்ஞிய என்ன ஆக்ஞை இடப்போறாருன்றத, ஆச்சாரியன் என்ன ஆக்ஞை இடப்போறாருன்றத நாம பிரதீட்சம் பண்ணிட்டு இருக்கணும், எதிர்பார்த்துட்டு இருக்கணும். இது சுவாமி தேசிகனே எம்பெருமானாரோடு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறார். ஏன்னா சங்கல்ப சூரியோதயம்ன்ற நாடகம் சுவாமி தேசிகன், அதில் தன்னுடைய குறையை போக்கிக்கிறார். அவர் எம்பெருமானாரை அவர் சேவிக்கலைன்னால் கூட எம்பெருமானாரோட ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறதாகவே அந்த சங்கல்ப சூரியோதய நாடகம் அமைஞ்சிருக்கு இல்லையா. அதில் ததஹா பிரவிஷத ஆச்சாரிய சிஷ்யவு அப்படின்னு பாத்திர பிரவேசம் பண்ணிட்டு எம்பெருமானார ஆக்ஞாபகராகவும் சுவாமி தேசிகனை ஆக்ஞாபியராகவும் தானே அந்த மாதிரியான ஒரு அருளி செய்திருக்கார். அப்படி எம்பெருமானார் மேல சுவாமி தேசிகனுக்கு அத்தியந்த பக்தியானது இருந்திருக்கு. அத சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்து மூலமாக காட்டுறார். அது எப்படி என்றால், ஏன்னா ஆச்சாரியனுடைய அனுபவத்துக்கு உதவுறது அப்படின்னு பார்த்தால் ஆச்சாரியனுடைய திருமேனி சம்பந்தம் தான் இல்லையா. அந்த திருமேனி சம்பந்தத்தை, திருமேனி அமைப்பை மனசுல நாம் அப்படியே வச்சுக்கணும். இது எப்படியா பொருந்தும் அப்படின்னால், ஏன் இதை மாதிரி நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், ஆச்சாரியனுடைய திருமேனி சம்பந்தத்தை இந்த இடத்துல சொல்லி ஆகணுமா அப்படின்னால், வேத விரோதமாக தன்னுடைய திருமேனியை போஷிச்சிருந்தார் ஆச்சாரியாலும் லோகத்தில் இருந்துருக்கான். அது காரணமா இல்லையா? ஏன்னா பகவத்கீதையில பகவான் சர்வதர்மான் பரித்தேத்திய மாமியேக்கம் சரணம் ரஜேன்னு சொல்லிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக சந்தியாவந்தனாதிகளை கூட உட்ட ஆச்சாரியாலும் லோகத்தில் வாழ்ந்துருக்கான் இல்லையா. அப்படி வேதத்துக்கு விரோதமாக இருக்கிற ஆச்சாரியாளர்களுக்கு மத்தியில நம்முடைய பாஷ்யக்காரர் எந்த அளவுக்கு சிரேஷ்டரா இருக்கார்ன்றது சிஷ்யால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றபடியினால சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை வர்ணிக்கிறார். அவர்கிட்ட இப்ப ஆச்சாரியனுடைய திருமேனி அமைப்பை நாம பேசிட்டு இருக்கணும், மனசுல வாங்கிக்கணும். அவர்கிட்ட கட்டளையை நாம பின்பற்றணும் இல்லையா. இப்போ பாஞ்சராத்திர ஆகமம் இருக்கு. ஆகமம் பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்றது. இப்போ அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை எப்படி வர்ணிச்சாலோ அதன் பிரகாரம் எம்பெருமான ஆராதித்து தியானித்து அதன் மூலமாக பகவானை எப்பொழுதும் நாம நம்முடைய மனசுல வச்சுட்டு இருக்கோம். அப்படி அந்த மாதிரியான பூர்வாச்சாரியர்கள் அப்போ இல்லாதாட்டா கூட, சர்வதா பூர்வாச்சாரியாளுடைய சிந்தனை இல்லாட்டா கூட இல்லையா, அவர்களுடைய திருமேனி சம்பந்தத்தை நாமோ நம்முடைய பெரியவாளிடத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுண்டு அவளுடைய திருமேனி சம்பந்தத்தை நாம நம்ம மனசுக்குள்ள வாங்கிக்கணும்ன்ற சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால. ஏன் அப்படின்னா, மற்றவாள்லாம் எப்படி வாழ்ந்திருக்கா அப்படின்னா, உதாரணத்துக்கு பார்த்தால் பாசுபதம்னு ஒரு மதம், கபிலாக காலாமுக்காக பாசுபதாக சைவாகான் நாலு விதம் பிரிச்சிருக்கார் பாஷ்யக்காரே தன்னுடைய பாஷ்ய கிரந்தத்துல. பிரம்மசூத்திர வியாக்கியானம் எழுதும்போது ஸ்ரீ பாஷ்யத்தில் விவரிக்கிறார் பாஷ்யக்காரர். அவள் எப்படி இருந்திருக்கா அப்படின்னா, அவளுக்கு யஜ்ஞோபவீதம் கூடாது, பஸ்மம் தான் தரிச்சிக்கணும் உடம்பு மொத்தம், பஸ்மத்தில் தான் ஸ்நானம் பண்ணணும், சவத்தை தான் சாப்பிடணும், முத்ரிகா சக்க தத்துவஜா பரமுத்ரா விசாரதா பகாசனஸ்தம் ஆத்மானம் தியாத்வா நிர்வாணம் ருச்சதி கண்டிகா ருச்சகம் செய்வ குண்டலஞ்ச சிகாமணி பஸ்ம யஜ்ஞோபவீதஞ்ச முத்ராசக்கம் பிரச்சக்ஷதே ஆபிர்முத்ரித தேகஸ்து ந பூய இகஜாயதே. இப்படி எல்லாம் இருந்தால் மறுபடியும் அவர் பிறக்க மாட்டார்னு சொல்லியிருக்கார். இது சைவாகமத்தில் வருது. எப்படி எல்லாம் இருந்தால் அப்படின்னா, முத்ரிகா சக்கம் அது என்னென்னா, உடம்பு மொத்தம் ருத்ராட்ச கொட்டை, யஜ்ஞோபவீதம் போட்டுக்க கூடாது, அந்த பஸ்மத்தினாலேயே ஒரு பூனல் மாதிரி, யஜ்ஞோபவீதம் மாதிரி ஒரு பஸ்மத்தையே நாம ஒரு ரச்சனை பண்ணிக்கணும். பஸ்மத்தில் தான் ஸ்நானம், அந்த பஸ்மத்தில் பஸ்மத்தில் தான் அந்த கண்டிகா ருச்சகம் செய்வ குண்டலஞ்ச சிகாமணி, கழுத்துலியா இருக்கட்டும், காதலியா இருக்கட்டும், சிகைலியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ருத்ராட்ச கொட்டைதான். இப்படியெல்லாம் யார் இந்த மாதிரி ஆபீக முத்ரித தேகஸ்து இப்படியெல்லாம் யார் இருக்காளோ, நபூய இகஜாயத்தை, அவள் இங்க மறுபடியும் பிறக்க போறது இல்லை இப்படின்னு வேதத்துக்கு அத்தியந்தம் விரோதமாக சொல்லப்பட்டிருக்கு. இதுலயே சில பேர் என்ன பண்றா அப்படின்னா, சர்வதர்மான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாம் ஏக்கம் சரணம் பிரஜன் சுவாமி பகவான் சாதிச்சதுனால, சர்வ தர்மான் பரித்தேஜ்ய, எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு நான் ஒருவனே அப்படின்னு நீ வந்து என்ன சரணாகதி பண்ணிட்டனா, நான் உன்னை ஏற்றுக்கோ, சர்வ மோக்ஷயிஷ்யாமி, நான் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நான் எல்லா பாப்பங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு பகவான் சாதிச்சுட்டார்னு சொல்லிட்டு நித்தியகர்மாக்களை கூட விட்டுட்டு இருக்கா. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா சந்தியாகினோ அசுச்சிஹி அனர்க சர்வகர்மசு அப்படின்லாம் சொன்னபடினால, நித்தியம் அனர்க சர்வகர்மசுன்னு சொன்னபடினால, சந்தியாவந்தனமானது கண்டிப்பாக பண்ணியே தீரணும் அப்படின்னு இருக்கிறபடினால, விதிச்சுட்டபடினால, சர்வதர்மான் பரித்தியஜ்ய அப்படின்னால், என்ன நினைக்காம செய்யக்கூடிய மற்ற கர்மாக்களை விட்டுடு இல்லையா, எந்தெந்த கர்மாக்கள் பண்றையோ அதுல எல்லாம் பலனை கொடுக்கக்கூடியவன் நானே அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கணும் அப்படின்றது பகவானுடைய வாக்கியமா இருக்கிறதுனால, இதை காண்பிக்கிறதுக்காக சுவாமி தேசிகன் என்ன பண்ணார்னா, ஆரம்ப ஸ்லோகம் ஆரம்பிக்கும் பொழுது உபவீதினம் ஊர்துவ புன்றவந்தம் அப்படின்னர். உபவீதினம் ஏன்னா, பிராமணனுக்கு பிராமணியத்தை கொடுக்கறது எது அப்படின்னால், யஜ்ஞோபவீதம் தான். யஜ்ஞோபவீதத்தை தரிச்சுக்கணும், மூன்று காலங்களும் சந்தியாவந்தனத்தை கட்டாயம் பண்ணணும், இதுதான் பிராமணனுக்கு பிராமணியத்தையே கொடுக்கறது. இல்லைன்னா அவன் பிராமணன்ட்ட இருக்கக்கூடிய பிராமணியமே போயிடுறது. பிராமணியம் போனால் அதுக்கப்புறம் எங்க இருந்து பிராமணன் இருப்பான் இல்லையா? ஆகையினால என்னதான் அப்படி இருந்தாலும் என்ன சார, அதாவது ஒரு ஸ்லோகம் தக்ஷ ஸ்மிருதியில இருக்கு. அந்த ஸ்லோகத்துல பார்த்தால், ஆச்சாரஹீனம் நபுனந்தி வேதாக யத்யப்யதீதாக சகசப்யரங்கைஹி சந்தாம்சி ஏனும் மிருத்திகாலே தியஜந்தி நீடம் சகுந்தா இவ ஜாதபக்ஷாகனு ஒரு ஸ்லோகம். ஆச்சாரஹீனம் நபுனந்தி வேதாக, இந்த ஆச்சார அனுஷ்டானங்களை விட்டவாள் யாரோ அவள வேதமானது காப்பாத்துதே காப்பாத்துது. ஏன் அப்படின்னா, எப்போ விட்டுறான், எத்யப்பி அதீதாக சகசர்பிரங்கை, அவன் ஆறு அங்கங்களோட கூடின வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட அவன் ஆச்சார அனுஷ்டானத்தை கடைபிடிக்காமல் இருந்தால் நாள் அவனை வேதமானது விட்டுடும், கைவிட்டுரும். எப்ப கைவிட்டுரும் அப்படின்னா, சந்தாம்சி ஏனம் மிருத்திகாலே திஜந்தி, அவனுடைய கடைசி காலத்துல அவனை அது கைவிட்டு போயிடும், கைவிட்டுட்டு போயிடும். எப்படின்னா, நீடம் சகுந்தாய்வ ஜாத பக்ஷாக, இந்த பக்ஷிகள்லாம் ரக்க முளைச்சுருத்தனா எப்படி தாய்ப்பறவைகள் குழந்தைகளை விட்டுட்டு போயிடுமோ, அத மாதிரி வேதமானது அடியோட கைவிட்டுட்டு போயிடும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றான். ஆகையினால பிராமணனுக்கு பிராமணியத்தை கொடுக்கக்கூடியது எதுனால், கண்டிப்பாக யஜ்ஞோபவீத தாரணமும் சந்தியாவந்தனாதிகளும் தான். அதனால இதை காட்டுறதுக்காக எம்பெருமானார் இப்படித்தான், எம்பெருமானாருடைய திருமேனி இல்ல இதெல்லாம் இருந்ததுன்னு நமக்கு அதனால்தான் காண்பிச்சு கொடுக்கிறார். அதுவும் இது யஜ்ஞோபவீதம் எதுக்கு தரிச்சுக்கிறது அப்படின்னா, அந்த அந்த முப்பிரி நூல் இருக்கு பாருங்கோ, அந்த நூலானது கம்பீரமான ஒரு ஆக்கிருத்தியை கொடுக்கிறது. அந்த யதிராஜருடைய சிவந்த திருமேனியில் இருக்கக்கூடிய அந்த காம்பீரியம், அவருடைய திருமார்புல வெண்ணிறமா இருக்கக்கூடிய அந்த அது அந்த யஜ்ஞோபவீதம் நம்மளை ஈர்க்கிறதா இல்லையா? அந்த யஜ்ஞோபவீதம் இல்லாத மதாந்திர எதிகளை காப்பாத்தால் நமக்கு ஏற்படாத ஒரு காம்பீரியம், ஒரு ஈர்ப்பு சக்தி யதிராஜரை பார்த்த உடனே ஏற்படுறது. இந்த அதனாலதான் இந்த சிறப்ப தேசிகன் முதலெடுத்த உடனே அனுபவிக்கிறார். உபவீதினம் ஊர்துவ புன்றவந்தம், திருமார்பு அனுபவிச்சாச்சு, உடனே திருமுக மண்டலத்துக்கு போறார். அது அப்படின்னா அந்த திருமன் காப்பு, அந்த திருமன் காப்பு பளிச்சுன்னு இருக்கான் எத்திராஜருடைய திருமன் காப்பு. ஏன்னா திருமாலோட திருவடிவ போல இருக்கக்கூடியவர் இல்லையா, சாட்சாத் எம்பெருமானோருடைய எம்பெருமான் வடிவாகவே எம்பெருமானார் அவதரிச்சிருக்கிறபடியினால அந்த வடிவு போலவே இருக்கு இருக்கிறபடினால. அதுவும் எம்பெருமானார் எப்படி அவதரிச்சார்னா, ஏன்னா அனந்தாழ்வான திருவனந்தாழ்வான பத்தி சொல்லும் பொழுது சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரபுடியாம்னு சொல்றபடினால சேஷனாகவே இல்லையா அளவந்தாரே சாதிக்கிறார். இத அளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திரத்தில் சொல்லும்பொழுது நிவாச சையாசன பாதுக அப்படின்னு சாதிக்கிறப்போ இவர் இப்படியெல்லாம் இருக்கான இதீரிதோ ஜனகின்னு சொல்றார். இவன் இவன் தான் சேஷன் அப்படின்னு ஜனங்களெல்லாம் ஏத்துருக்கிறபடினால இவர் எம்பெருமானாருடைய எம்பெருமானுடைய திருவடி போலயே இருக்காராம் எம்பெருமானார். ஆகையினால இந்த ஊர்துவ புன்றம் தரிச்சின்றிருக்கிற பாஷ்யக்கார நாம சேவிச்சால் எம்பெருமானுடைய திருவடியை சேவிச்சா போலயே நமக்கு ஏற்படுறது. அந்த விஷ்ணு பதத்தை வைகுண்டத்தை கொடுக்க வல்லது எம்பெருமானாருடைய இந்த திருமுக மண்டலம். திருதண்டஹஸ்தம் எப்படின்னா, திருதண்டஹஸ்தம்னா எம்பெருமானார் கையில் இருக்கக்கூடிய அந்த ஹஸ்தம் திருதண்டம். அது எப்படின்னா கல்யாண குண விசிஷ்டனா இருக்கக்கூடிய சீமன் நாராயண நம்ம இடத்துல வாயினால உபதேசிக்கிறார். அந்த எம்பெருமான கிரகத்திலையும் கோவில்ல வைத்து அர்ச்சித்து வழிபடுவதே உயும் வழின்னு சொல்லிட்டு தானும் அதை அனுஷ்டிச்சு காட்டிய மகாத்மாவா இருக்கிறார் எம்பெருமானார் ராமானுஜர். ஆகினால மனம் மெய் மொழிகள் இப்படியெல்லாம் மூணு விதமாகவும் மகாவிஷ்ணுவை திருதண்டத்தில் ஆவாகனம் பண்ணி தன்னுடைய கைகளில் எழுந்திருக்கிறபடியினால மற்ற சன்னியாசிகள் போல இல்லாமல் இந்த சன்னியாசி பகவத் பாஷ்யகாருக்கு இந்த திருதண்டம்ன்றதே ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. சிகையா சேகரினம், ராஜாக்கள்னா கிரீடத்தை தரிச்சுக்கிறது போல சிகையில எதிராஜரான இவரும் சிக்கையை தரிச்சுருக்கார். மற்றவாள்லாம் முண்டனம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இவர் முண்டனம் பண்ணிக்காமல் கம்பீரமான அந்த திருமேனியில சிக்கையும் சேர்ந்து இருக்கிறபடினால சிகையா கேசரினம் இப்படி இருக்கிறபடினால எம்பெருமானாருக்கு மற்ற சன்னியாசிகள்ல இருந்து ஒரு ஏற்றம். சரணாகத சார்த்தவாக மீடேன், வேற வழியே இல்லை எம்பெருமான அடையறத்துக்கான ஒரே வழி. ஏன்னா நாமெல்லாம் ஆக்கிஞ்சன்யாலும் அனன்யகத்தியா இருக்கிறபடினால வேற வழி இல்லாமல் சரணாகதி ஒன்னையே தேர்ந்தெடுத்துக்கிறோம். இதை நமக்கு காண்பிச்சு கொடுத்தவர் யாருன்னா சாக்ஷா சரணாகத சார்த்தவாகம் எம்பெருமானார் தான். இந்த பிரபத்தி மார்க்கத்தையே நமக்கு காண்பிச்சவர் நம்மாழ்வார். பக்தி மார்க்கத்தை பின்பற்றி முக்திய பெற தகுதி உடையவராக இருந்தாலும் அந்த உபாயத்தை விடுத்து பிரபத்தி மார்க்கத்தை உபதேசிச்சு இல்லையா, அவருக்கு பக்தி மார்க்கம் இருந்தது. ஆனால் அந்த பக்தி மார்க்கத்தை விட்டுட்டு பிரபத்தி மார்க்கத்தையும் நமக்கு காண்பிச்சு கொடுத்தார். அகலகில்லேன் இறையும் நின் அலர்மேல் மங்கை உரை மார்பன் அப்படின்ற பாசுரத்துல உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சரணாகதிய அனுஷ்டிச்சு பிரபன்னஜன கூட்டஸ்தரா இருக்கக்கூடிய ஆழ்வார் அந்த பெருமைய பெத்தா போல எதிராஜரும் தன்னுடைய ஸ்ரீரங்கத்துல தன்னுடைய கத்தியத்ரயத்துல பார்த்தால் அனன்யா சரணஹா சரணமகம் பிரபத்யேன்னு சாதிச்சு இந்த சரணாகதின்றதே எம்பெருமான அடையறத்துக்கு முதன்மையான வழி அப்படின்னு சொன்னபடினால இந்த திவ்ய திருமேனியோடைய ஒரு அழகு நமக்கெல்லாம் அழக நமக்கெல்லாம் காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால. அது எப்படியா உபவீதினம் ஊர்துவ புன்றவந்தம் திரிஜகத் புண்ணிய பலம் திருதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாக மீடே சிகையாசேகரினம் பதிம் யதீனாம் தாசன்.